வந்தா தட்டுக்கோ தட்டுக்கோ பணிவா பட்டுக்கோ பட்டுக்கோ முடிஞ்சா ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கண்ணா ஒத்துக்கோ ஒத்துக்கோ கோழா பத்திக்கோ பத்திக்கோ தனியா கத்திக்கோ கத்திக்கோ கத்திக்கோ. விண்ணீரை தூவுதே மறுபார்வை இந்த இடை.